எடுத்து பூவ முடிஞ்சு வந்த புது பொண்ணே, மாலை எடுத்து வந்த சூடி ரசிக்க வந்த மாமன் நான் தானே. எடுத்து பூவ முடிஞ்சு வந்த புது பொண்ணே, மாலை எடுத்து வந்த சூடி ரசிக்க வந்த எடுத்து பூவ முடிஞ்சு வந்த புது பொண்ணே, எடுத்து பூவ முடிஞ்சு வந்த புது பொண்ணே.